தலைப்பு கைபேசி. கரங்கள் தனிமையில் கைபேசியை இழந்து தரணியிலே தலைகுனிந்த வாழ்க்கை கைபேசிக்குள். அறிவிலிக்குள் அறிவு சேர்த்தது யாரோ? கைபேசியில் உலகம், கைபேசியே உலகம். ஜாக்கிரதை காலம் களவாடும் கைபேசிகளிடம்.